दिल भर जाने दिल दीवाने तितिकिरतेने உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே जाने दिल दीवाने तितिकिरतेने उल्लबड़ी नाने उन्ने चेरतेने ओट्टीरतेने पोदो इनी पेची अनल वीसुदु मूची ओरु मादिरी आचुदु आजा आजा आजा आजा अर अर अर आजा आजा दिल भर जाने दिल दीवाने तितिकिरतेने கட்டி வந்ததென்ன மெல்ல கண்ணன் மீதான் என்று நீரா வந்தாள் என்று காதல் கதை ஜாடைகளில் சொல்ல மாலை கண்மயங்கும் வேளை மங்கை நதி பொங்கி வரும் கங்கை நதி ஏதோ காமம் செய்த சூதோ அச்சம்விட காலை வரைதான் அடிகாலி கண்மணி ஆஜா ஆஜா கையணைக்க ஆஜா ஆஜா தில் பர் ஜானே தில் தீவானே சித்திக்கிறதேனே உள்ளபடி நானே உன்னை தேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே காத்திருக்கு நெஞ்சும் வாங்கு தோளிரண்டில் தாங்கி சொல்லிக்கொடு பாடங்களை அள்ளிக்கொடு என்னையும் தான் தாக்கும் முத்தமிட்டு முத்தமிட்டு கற்றுக்கொள்ளு கட்டில் மெட்டு ஜானே தில் தீவானே தித்திக்கிறத்தேனே உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே ஆஜா ஆஜா ஆஹா ஆஹை ஏஹே